தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக இன்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னைத்தான் எங்க வைப்பாடோ அவள் எங்கே என காணாமல் வாட என்னைத்தான் எங்க வைப்பாடோ தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட குஜராத் குமரிகளாட காதலன் காதலிய தேட குமரிகளாட காதலன் காதலிய தேட அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் தென்படுவாளோ எந்தன் கண்மறைவாக நின்று காதல் சொல்வாளோ நெஞ்சோடு அவள் எங்கே என காணாமல் வாட என்னைத்தான் எங்க வைப்பாளோ நீதான் அன்பேவா.